வானில் தேடி நின்றேன் ஆழி நான் விழுந்தால் வானில் நீ எழுந்தாய் என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய் நான் என்ற எண்ணம் தொலைய விட்டாய் நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ நல்லை அல்லை நல்லை அல்லை நல்லை அல்லை நள்ளிரவே நீ நல்லை அல்லை நீ எங்க போற தேடல் என்பதெல்லாம் மௌனத்தில் மூடுகின்றதே மௌனத்தின் தேடல் என்பதெல்லாம் ஞானத்தில் மூடுகின்றதே நான் உன்னை தேடும் வேளையில் நீ மேகம் சூடி ஓடிவிட்டாய்